Santi. Rasati, Rosatu, Baba, Adiye si mati, Puchuti, Baba, Devadaye, Tirumagade, Devadaye, Tirumagade, Manganiye, Manamagade, Malai Sudum, Gunamagade, Rasati, Rosatu, Baba, Adiye si mati, Puchuti, Baba. கண்கள் இவை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும் மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும் தூர இருந்தும் அருகில் இருப்போ தனித்து இருந்தும் இணைந்து இருப்போ ஆகாயம் பூப்பந்தல் அங்கே பொன்னுங்கள் நீயாட அதில் நானாட நேரம் வந்தாட ஆகாயம் பூப்பந்தல் அங்கே பொன்னுங்கள் நீயாட அதில் நானாட நேரம் வந்தாட மின்னும் வெள்ளி மீன்களை தேரி எங்கும் சூடுதே மேடை என்னும் தேவியை ஆடை தங்கம் எங்கும் இன்பம் பொங்கும் ராசாத்தி ரோசாப்பு பாபாபா அடியே சீமாட்டி பூச்சூட்டி பாபாபா தேவதையே திருமகளே தேவதையே திருமகளே மாங்கனியே மணமகளே மாலை சூடும் குணமகளே ராசாத்தி பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அழிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அன்னாள் மதிரும் மதிரும் வான்வெளியில் பூவிருக்கு காண்போம் முதலிரவு தேன்மொழியில் இசை தான் கலந்து படிப்போம் இடங்கிருந்து வான்வெளியில் பூவிருக்கு காண்போம் முதலிரவு தேன்மொழியில் இசை தான் கலந்து படிப்போம் இடங்கிருந்து வானும் இந்த பூமியும் நானும் தந்தேன் சீதனம் கையில் வந்த பூவுடல் காதல் மலப்பூவனம் கண்ணே காதல் பெண்ணே காமங்கோயில் வாசல் முன்னே ராசாத்தி ரோசாப்பு பாபாபா அடியே சீமாட்டி பூச்சூட்டி பாபாபா தேவதையே திருமகளே தேவதையே திருமகளே மாங்கனியே மணமகளே மாலை சூடும் குணமகளே ராசாத்தி ரோசாப்பு பாபாபா மாட்டி பூச்சூட்டி பாபாபா